அஸ்மத்குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஈடாமகை தேவாகும் ஈடேன்யான் நமஸ்யாம நமஸ்யான் யஜாம யஜ்ஞியான். ஹரிஹி ஓம். ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி வந்தே ராமபதாஹஸக்தம் நைத்ருவான்வயபூஷணம் ராமானுஜார்யதனயம் ராஜகோபாலதேசிகம். நமஸ்ஸர்வேபியஹ. இன்றைக்கு சித்திரை மாசம், சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை மாசத்தினுடைய சித்திரை நட்சத்திரம்னு சொன்னாலே நமக்கு ஆச்சாரியனே எல்லாம் என்று தேவுமற்றறியேன் என்று ஆச்சாரிய விஷயத்திலேயே நிஷ்டையை கொண்டிருந்திருக்கக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்புங்கிறதான ஒரு அத்தியுதமானதான ஸ்தோத்திரத்தை, அதாவது கிரந்தத்தை அனுகிரகித்ததனாலேயே ஆழ்வார் கோஷ்டியிலே சேர்ந்து நேரடியாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டாலும் கூட ஆழ்வாராக கருதப்பெற்று அந்த 4000 பிரபந்தத்துக்குள்ளே ஒன்றாக கருதப்பட்டிருக்கக்கூடிய மதுர கவி ஆழ்வார், அந்த பிரபந்தத்தினாலேயே அவருடைய மதுர கவித்துவம் நன்ன தெரியும். ரொம்ப சுலபமானதான மேலோட்டமானதான அர்த்தங்களை கொண்டிருந்தாலும் கூட அதுல விசேஷமானதான புஷ்டிமத்தானதான கம்பீரமானதான துவன்யர்த்த புஷ்டிதமானதான பல வகைப்பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடியதான அந்த கிரந்தத்தினுடைய ரச்சயிதா மதுர கவிகள் அவருடையதான ஞாபகம்தான் லோகத்திலே வரும் எல்லாருக்கும், பாகவதாளுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு. அந்த மாதிரி ஒரு ரௌத்ரி வருஷத்தினுடைய சித்திரை மாசத்து சித்திரை நட்சத்திரத்திலே இந்த சுவாமி உஷப்பாக்கம் ராஜகோபாலாச்சாரியாருங்கிறதான திருநாமத்தை சார்த்து எழுந்தருளி இருந்ததான இந்த சுவாமி அவதரித்திருந்தார். அந்த சுவாமி யதாவத்தாக செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்களெல்லாம் செய்விக்கப்பெற்றவராய் மதுராந்தகம் பாடசாலையிலே சாஸ்திராத்தியனத்திற்காக எழுந்தருளினார். ஆனால் அதற்கு முன்னமேயே கஸ்தூரி ரங்காச்சார் போன்றதான பிரசித்தமானதான வேதாத்தியாபகர்களிடத்திலே விசேஷமானதான முறையிலே கிரமாந்தம் தன்னுடைய வேதாத்தியனத்தையும் சுவாமி முடித்தார். எங்க எப்போவோ வேத பாராயண கோஷ்டினாலும் தவறாமல் எழுந்தருள்வதை தன்னுடைய கடமையாகவே வைத்துக் கொண்டிருந்தவர் அந்த சுவாமி. அந்த வேதாத்தியனத்தை பண்ணி அதுலேயும் வேதாத்தியனத்தை பண்றதுங்கிறதையும் சம்ஸ்கிருத ஞானம் அது ஆஜன்ம சித்தமாக அந்த சுவாமிக்கு இருந்த காரணத்தினால அந்த பதங்களில் வரக்கூடியதான லிங்க பேதங்களாகட்டும் எந்த மாதிரியான மாத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏத்தா மாதிரி இது ரொம்ப சுலபமாக அவருக்கு அமைந்திருந்தது. மற்றவாளோட கூட இத அத்தியனம் பண்ற வேளையில இது தனியாக இவருடையதான இந்த சம்ஸ்கிருத ஞானம் ஆச்சாரியராலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அப்படி வேதாத்தியனமாகட்டும் உபயுக்தமானதான யாதொரு பிரபந்தாதிகளினுடையதான ஞானம் உண்டோ, தேசிக பிரபந்தாந்தம் அவைகளும் அதற்கு மேல சாஸ்திரத்திலே அதே மதுராந்தகம் பாடசாலையிலேயே சுவாமி நியாயசாஸ்திரத்திலே சிரோமணியை பெறுவதற்காக அங்கு அத்தியனம் பண்ணின்றிருந்தார். அந்த நாளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாடசாலையில் கல்யாணாபிவர்தினி சபான்னு சிஷ்யாளினுடையதான அந்த பிராவீண்யத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்ததான சபா. அந்த சபாவினுடைய முதல் காரியதரிசியாக சுவாமி எழுந்தருளியிருந்து விலட்சணமாக பிற மாணவர்களினுடைய தன்னுடைய சகபாட்டிகளினுடையதான விசேஷமான எந்த ஞானம் உண்டோ அவைகளையெல்லாம் வெளிப்படுத்தும் முகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதான வாராந்தர சதஸ் முதலியவை சபைகள் அவைகளையெல்லாம் விசேஷமாக ஏற்பாடு பண்ணி அவைகளை நடத்தி கொடுத்திருக்கக்கூடியது அந்த ரெக்கார்டெல்லாம் இப்பொழுதும் கூட அவளுடைய சபையில அந்த பாட்சாலையில இன்றைக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. இப்படி நல்ல பரிநிஷ்டிதமானதான ஒரு ஞான பூர்த்தியை கொண்டு சம்ஸ்கிருதத்தினுடையதான நியாயசாஸ்திரத்தில் சிரோமணியையும் அங்கிருந்து அத்தியனம் அதிகரித்து விட்டு சுவாமி காலோச்சிதமானதாக விவாகத்தையும் மதுராந்தகம் சுவாமியினுடையதான திருக்குமாரத்தியை, இரண்டாவது திருக்குமாரத்தியை விவாகம் செய்து கொண்டு அந்த இரண்டாவது ஆசிரமத்திலேயும் நன்னா தன்னுடைய காரியங்களை எந்த விதமானதான ஆச்சார லோபமும் இல்லாததாக செய்து கொண்டிருந்தார். சுவாமி எத்தனைதான் சாமானிய சாஸ்திர காலக்ஷேபங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஞானங்கள் எல்லாம் வேதாந்த ஞானத்துக்காகத்தான் அமைந்திருக்கக்கூடியது என்கிறதான எந்த ஒரு பெரியவாளினுடையதான வைகரி உண்டோ அந்த மார்க்கத்தை அனுசரித்து சுவாமியும் மதுராந்தகம் சுவாமியினிடத்திலேயும் அதற்கு முன்னாடி தன்னுடைய ஆச்சாரியனாக அதாவது சுவாமியினுடையதான பஞ்சசம்ஸ்காரங்கள் எல்லாம் அவருடைய திருத்தோப்பனார் சன்னதியிலேயே ஆயிற்று. அதற்கு மேல அவருடையதான பிரபத்தி கொத்திமங்கலத்தில் எழுந்தருளி இருந்த கொத்திமங்கலம் இவருக்கு மாமாக்களினுடையதான அவருடைய சுவாமியினுடையதான திருத்தாயார் கொத்திமங்கலத்தை சார்ந்தவள். அதனால அந்த ஊர்ல அபரவியாசர்னு எழுந்தருளி இருந்திருக்கக்கூடிய கோபாலாச்சாரியார் அப்படிங்கிறதான ஒரு விக்கியாதமானதான சுவாமி அபரவியாசர்னு அவர் வெறுமை அப்படி ஒருத்தர் வந்து கை அந்த ஸ்வரத்துக்கு சேர கையை அப்படி ஏத்தி இறக்கினாலே அது என்ன பஞ்சாதிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நன்னா பரிநிஷ்டிதமானதான வேதாந்த வித்தாகவும் எழுந்தருளி இருந்த மகா சமதமாதிகளுக்கு சொந்தக்காரரான அந்த கோபால் அண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான கோபாலாச்சாரியார் சுவாமியினிடத்துல அவருடையதான சிஷ்யராக எழுந்தருளி இருந்த வீரராகவாரிய மகாதேசிகன் அப்படிங்கிறதான சுவாமி. அந்த வீரராகவாரிய மகாதேசிகன்கிறதான ரொம்பவும் சாந்தரான சுவாமியினிடத்துல நம் சுவாமிக்கு பிரபத்தியும் அங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் சன்னதிவாரத்திலேயே ஆயிற்று. இப்படி பிரபன்னனராய் உத்தர கிருத்தியத்துல கொஞ்சம் கூட லோபம் வராததான எண்ணத்துல, ஏன்னா நாம ஒரு காரியம் அசட்டுத்தனமா ஏதாவது பண்ணாது ஆச்சாரிய பர்யந்தம் அவளுக்கு கஷ்டத்தையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுங்கிற காரணத்தினால ரொம்பவும் ஜாகரூகராய் உத்தர கிருத்தியத்துல லோபமே வராதவராக சுவாமி எழுந்துருளி இருக்கிறது கடைசி காலம் வரைக்கும் கண்கூடு. அப்படி அந்த சுவாமியினிடத்திலே பிரபத்தியான பிறகு ஒரு சம்ஸ்கிருதத்தினுடைய அத்தியாபகராகவும் பின்னாள்ல ஹிந்தி வாத்தியாராகவும் பல பல பள்ளிக்கூடங்கள்ல இருந்தவர் யதா காலம் யதா சமயம் அங்க கிரந்த சதுஷ்டயத்தையும் அந்த சுவாமியினிடத்திலேயே அத்தியாயனம் பண்ற மாதிரி ஆச்சு, காலக்ஷேபம் பண்ற மாதிரி. ஆனால் அந்த சுவாமி ஒரு 60-65 திருநக்ஷத்திரத்துக்குள்ளேயே திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். அந்த காரணத்தினால இன்னும் ஆகா கிரந்த சதுஷ்டயத்துல இன்னும் ஆகாததான சில கிரந்தங்களை எல்லாம் கீதாபாஷ்யத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடையதான மாமனார் சன்னதியிலேயே மதுராந்தக சுவாமியினிடத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்தையும் ஸ்ரீமத் சாரத்தையும் பகவத் விஷயத்தையும் இன்னும் அதிகரண சாராவளி இந்த மாதிரியான கிரந்தங்களை எல்லாம் தனியாக உட்கார்ந்து இந்த லீவு நாள் அங்க வரப்பொழுது சேவிக்கின்ற வழக்கம். இப்படி கிரந்த சதுஷ்டயத்தையும் இன்னும் மேல அதிகரண சாராவளி முதலியதான பல கிரந்தங்களையும் நியாய சித்தாஞ்சனாதி கிரந்தங்களையும் அவ்வப்பொழுது அங்க எழுந்தருளி அத காலக்ஷேப முகமாக அதை பூர்த்தி பண்ணி ஆயிடுத்து இந்த சுவாமி. இப்போ சுவாமியினுடையதான குணங்கள்ல அந்த முக்கியமா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா எப்பொழுதுமே தன்னுடையதான எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கூட அதுல ஆச்சார லோபமே இல்லாமை, தான் லௌகிகமானதான ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாராக இருந்தாலும் கூட அந்த உத்தியோகத்திற்கும் அதாவது எந்த விதமானதான பங்கமும் வராமல் தன்னுடைய ஆச்சாரத்துக்கும் பங்கம் வராமல் காலம் தவறாமை முதலியதான குணங்களை எல்லாம் பரிபாலித்து கொண்டு இருந்தமை. இப்படி காலம் காலத்தால எழுந்தாருன்னா பின்மால அவர் எழுந்துன்ற வழக்கம், அப்படி எழுந்துண்டாருனாக்க தன்னுடையதான கிருத்தியங்கள் எல்லாவற்றையும் காலத்தால ஒரு உதயோபஸ்தானம் ஆச்சுன்னா ஒரு 25-30 நிமிஷத்துக்குள்ள அன்றைய பிரம்ம யஜ்ஞத்தை முடிச்சாச்சுன்னா காலத்தால 7 மணிக்கெல்லாம் இதெல்லாம் ஆயிடும். அதற்கு அப்புறமாக கொஞ்சம் காலம் இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் ஆத்துல வேற எந்த விதமானதான உத்தியோகத்துக்கும் போகாதவாளா இருந்தா அவ ஆத்துல காலக்ஷேபங்கள் எல்லாம் சொல்லுவா, இவாள்லாம் லௌகிகமா உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்த காரணத்தினால கொஞ்சம் போறம் காலம் இருக்கு. அந்த சமயத்துல சில பேர் அபேட்சித்து கொண்டு வந்தார்கள், அவளுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதாக கேட்டுக்கொண்டு வந்தார்கள். இப்படி ஏதோ லௌகிகமானதாக வந்திருக்கக்கூடியவாளுக்கு ஒரு நல்ல போது போக்காக இருக்கணுங்கிறதுக்காக அவர் இங்க மாம்பலம் பிரதேசத்துல மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயம்ங்கிறதாக ஒரு சம்ஸ்கிருத ஸ்தாபனத்தை 1955 வெறுமை ஏதோ ஒரு நல்ல முகூர்த்தத்துல அதை ஆரம்பித்திருக்கார் போல இருக்கு. பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரியால் அனுகிரகம், சுத்த மனசோட கூட பண்ணப்பட்டிருக்கக்கூடியது. அதனால அது இன்றைய வரைக்கும் கூட நடந்துட்டு இருக்கு. அதை கிட்டத்தட்ட தன்னுடைய 2005 அவர் சுவாமியினுடையதான பரமபதத்துக்கு எழுதினதான நாளுக்கு முன்னாள் வரைக்கும் முழுக்க 50 வருஷமும் முழுக்க முழுக்க அது கூடவே இருந்து அதை பரிபாலித்து அது வளர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார். அந்த மாதிரி அந்த மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயம்ங்கிறதாக அதையும் அவர் போஷித்து வந்தார். தன்னுடையதான அந்த உத்தியோகத்திலிருந்து நிவர்த்தியான பிறகு சாயங்கால வேளைகளில் அதுவே முழுமூச்சாக இருந்துண்டு எல்லா விதமானதான கிரந்தங்களையும், அதை தவிர வெளியிலேருந்து வரக்கூடிய வாளுக்கு இன்னும் சம்ஸ்கிருதத்தினுடையதான உத்கிரந்தங்கள் என்னென்ன உண்டோ அவைகளும், சாகித்யாதி சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமானதான கிரந்தங்களும், அலங்கார சாஸ்திரத்தினுடையதான மகா கிரந்தங்களாக இருக்கக்கூடிய சாகித்ய தர்ப்பணாதிகள், இவைகள் எல்லாவற்றையும் கூட அவர் சொல்லிண்டு எழுதியிருந்தார். இப்படி சம்ஸ்கிருதத்தினுடையதான சுவாசத்தையே கொண்டு சுவாமி எழுதியிருந்தார். தன்னை அடைந்த வாளுக்கு பஞ்சசம்ஸ்காரம், தன்னை தான் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியதான யார் யார் உண்டோ அவளுக்கு காலக்ஷேபங்களை எல்லாமும் சொல்லிட்டு இருந்தார். கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபமும் ஆத்தல ஆயின்றிருந்திருக்கக்கூடியது. இன்னொன்னு பிரதானமானது, அவர் உபன்யாசாதிகளை எல்லாம் எப்ப யார் கேட்டாலும் அதை மறுக்கிறதே கிடையாது. இத்தனை காரியங்கள் இருந்தாலும் கூட அத்தனை காரியங்களுக்கு நடுவுலையும் உபன்யாசாதிகளை எப்படியாவது உள்ள நுழைத்துண்டு, ஆனா ஒரு நாளும் இந்த விதமானதான சம்ஸ்கிருத கிளாஸுக்கு போகாமல் சுவாமி எழுந்தருள் இருந்ததே கிடையாது. இப்படி தன்னுடையதான காலத்தை யதாபத்தாக ஒரு விதமானதான ஆச்சார லோபமும் இல்லாமல் சுவாமி பண்ணிக்கொண்டிருந்தார். சுவாமி சாகித்யம், வேதாந்தம், ஜோதிஷம் இது மூணுத்திலையும் நன்ன விசேஷ ஞானபித்தா இருந்தார். சாகித்யத்துல நித்தியமா பாடனம் பண்ணிட்டு இருந்தார். வேதாந்தத்தை புரோக்தமானதான விஷயங்களை ஆச்சரணமே யதாசக்தி பண்ணிட்டு இருந்தார். பால்யேன திஷ்டாசேங்கிறதுக்கு சுவாமிய ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஜோதிஷத்தை லோகோபகாரமாக பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேர் ஆத்துக்கு வந்து சுவாமியினுடைய திருவாக்கால அவற்றையெல்லாம் தெரிவிந்துட்டு போகணுங்கிறதுக்காக வந்த பல பேர் உண்டு. இப்படி இந்த சாஸ்திர திரயத்திலேயும் ஒன்ன பாடனத்திற்கும் இன்னொன்னு ஆச்சரணத்திற்கும் இன்னொன்னு உபகாரத்திற்குமாக பண்ணி கொண்டிருந்தவர். சுவாமிக்கு நன்ன நட்சத்திர ஞானம் உண்டு, கால பரிஞானம் உண்டு. வெறும ஒரு நட்சத்திர ஒரு சூரியனுடையதான நிழலை வச்சு அது எத்தனை மணியா இருக்குங்கிறதுக்கு பல வகைப்பட்டதான் அந்த நாள்ல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய சாய்க்கிற வழக்கம். தையந்த தாசி அப்படிங்கிற மாதிரியான ஏதோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சாய்க்கிற வழக்கம். நிறைய அத்தனை விதமானதான குணங்களுக்கும் அந்த சுவாமி இருப்பிடமானவர். கொஞ்சம் கூட அத்தியுக்தியே கிடையாது. அவர் மிருதுவானவர், எப்பொழுதுமே பிரியபாஷி, நன்ன சிரிக்க பேசக்கூடியவர், பிரியபாஷி, மிருதுவானவர். ஒரு இடத்துலயாவது ஒருத்தனாவது புண்படுற மாதிரியானதான ஒரு வார்த்தையை அவர் கட்டுவாக்கே அவர் கிடையவே கிடையாது. ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் சுவாமியினுடையதான முக்கியமானதான ஒரு குணம்னு சொல்லலாமானால் அது அசூயா ராஹித்யம். யார் யாருக்கு என்னென்ன விதமாக பெருமாள் எழுதியிருக்கானோ அது அவளுக்கு அவசியம் வரத்தான் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட அசூயா ராஹித்யத்தோட கூட எழுந்தருளி இருந்தார். எத்தனைக்கும் நடுவுல ஒரு துளியான ஆச்சார லோபம் இல்லாமல் கடைசி பர்யந்தம் எழுதியிருந்தார். ஒருவேளை கூட அத காலம் மீறி வெறும உட்கார்ந்துண்டு சந்தியாவந்தனத்தை விட்டோம் அப்புறமா 4வது அர்க்கியம் இருக்கேன்னு உட்கார்ந்துட்டோங்கிறத இல்லாதவர். எப்பொழுதுமே தன்னுடைய திருவாக்கால நாளை வருவதெல்லாம் நன்றே நமக்கு அப்படிங்கிறத எப்ப பார்த்தாலும் சொல்லிண்டு எல்லா நாளைக்கு பெருமாள் இருக்கான் அவன் அனுகிரகிப்பான் அப்படிங்கிறத சொல்லி மேல கண்ணில் ஜலம் வர கூட வரதனுடையதான விஷயத்துல ஏதாவதீம் கமயித்து பதவீம் தயாலோஹோ சேஷாத்வலே சனயனே கைவாதி பாரஹா என்று அந்த மாதிரி பெருமாள் இத்தனை நாள் நடத்தி கொடுத்தா இனிமே நடத்தி கொடுக்கறதா அவனுக்கு கஷ்டமாக ஆயிட போறது அப்படிங்கிறதாக எழுந்தருளி இருந்தவர். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர். ஒரே 1 ரூபாய்க்கு சம்ஸ்கிருதத்தினுடையதானதை அப்படி ஒரு பிரதான நோக்காக பண்ணிட்டு இருந்தவர். குலபதி முதலியதான பல பிரதங்களையும் அத்தனை அன்னைக்கு எழுந்தருளி இருந்திருக்கக்கூடியதான அழகேசிங்கர் ஆகட்டும், ஆண்டவன் ஆகட்டும், அல்லது பவுண்டரீபுரம் சுவாமி ஆகட்டும், இப்படி எல்லா விதமான யதீஸ்வராளினுடையதான பிரியமானதான நோக்குக்கும் கட்டாட்சத்திற்கும் பாத்திரமாகி அவ எல்லாரிடமிருந்து பெறப்பெற்ற பல பிருதங்களை கொண்டிருந்திருக்கக்கூடியவர். சித்திர மாசம் சித்திர நட்சத்திரத்தில் சுவாமி எழுந்தருளினார் அப்படிங்கிற காரணத்தினால அவர் மதுர கவிகளினுடையதான திருநக்ஷத்திர தினத்தில் வந்தவர். அதனாலேயோ என்னவோ அவருடையதான கவிதா சாச்சாத்துரியம் அது ஒரு அந்யாதிருஷமான, அதாவது ரொம்ப அத்தியுதமானதாக இருக்கக்கூடியது. சுவாமியினுடையதான விஷயத்தில், அதாவது தேசிகனுடையதான விஷயத்தில் ரொம்பவும் பக்திசீலனா இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே கடமை, அது எல்லாருக்கும் இருப்போம், அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அந்த சுவாமியினுடைய மொத்த சரித்திரத்தையும் சொல்லக்கூடியதான பிரதிவாதி பயங்கர மன்னன் பண்ணி இருக்கக்கூடியதான எந்த ஒரு சப்தத்தி ரத்ன மாளிகா உண்டோ அதனுடைய தாக்கம் ரொம்பவும் அதிகமாக இருந்த காரணத்தினால தன்னுடைய ஆச்சாரியன் விஷயமா அந்த மாதிரி ஒரு கிரந்தம் பண்ணணுங்கிறதாக திருவுள்ளப்பட்டு தன்னுடையதான அந்த காலக்ஷேப ஆச்சாரியனாக இருந்திருக்கக்கூடியதான மதுராந்தகம் சுவாமியின் விஷயத்தில் அவருடைய சப்ததியில சப்தத்தி ஸ்லோகங்கள் 70 ஸ்லோகங்களை பண்ணார். அதுக்கு ஆச்சாரிய சப்தத்தி ரத்ன மாளிகா அப்படிங்கிறதாக கிரந்த அந்த கிரந்தத்துக்கு திருநாமாவை கொடுத்து அது அப்படியே பிரதி ஸ்லோகமும் அண்ணனினுடையதான ஸ்லோகத்துக்கு அனுசாரமாய் அந்த சுவாமியினுடையதான ஜனனத்தில் ஆரம்பித்து அவருடைய மேன்மையை சொல்லி அவருடையதான அந்த நித்திய ஜீவன பிரகாரத்தை காண்பித்து அவர் பண்ணியிருக்கக்கூடியதான கிரந்தங்கள் என்னங்கிறதையெல்லாம் சொல்லி தனக்கு அவர் பேரில் இருக்கக்கூடிய அத்தியந்தமானதான பக்தியை காண்பிக்கக்கூடியதாக அப்படியே அனுகரிக்கக்கூடியது சப்தத்தி ரத்ன மாளிகாவை. அதில் ஒரு ஸ்லோகம் அப்படியே அண்ணனினுடையதான சைலி அப்படியே காண்பிக்கக்கூடியது. கருணாகர பத பங்கஜ யுகளார்பித சித்தம் வினதாசுத புறநாயக யதிசேகர சிஷ்யம் பிரதிபத்ய துரண புங்கவ ரகுநாயக வர்யம் மதுராந்தக நகரம் புவி சுகிருதம் கிருதவத் ஸ்யாத். இப்படி அந்த மதுராந்தகம் சுவாமின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த மதுராந்தக நகரமே லோகத்திலே ரொம்பவும் கொடுத்து வைத்ததாக இருக்கிறது. எந்த மதுராந்தகம் சுவாமியானவர் கருணாகர பத பங்கஜ யுகள அர்ப்பித சித்தம் அந்த கருணாகரனினுடையதான பெருமாளினுடையதான திருவடிவாரத்திலேயே செலுத்திய மனசு கொண்டவரோ வினதாசுத புறநாயக யதிசேகர சிஷ்யம் கருடபுரம் சுவாமி கருடபுரம்ங்கிறத வினதாசுத புறம்னு காண்பிக்கிறார். இதெல்லாம் மகாகவிகளினுடையதான வாக்குல வரக்கூடிய பெருச சின்னதாகவும் சிறுச பெருசாகவும் ஆக்கக்கூடியதுங்கிறதெல்லாம் கவிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான குணம். இப்படி அந்த அந்த கருடபுரம் சுவாமியிடத்திலே அத்தியந்தமானதான பக்தி அதிசயத்தை கொண்டிருக்கக்கூடிய சுவாமியாகிறதான மதுராந்தகம் சுவாமியினுடையது அப்படிங்கிறதாக அந்த சுவாமியினுடையதான அபதேசங்களை சொல்லி அவர் பண்ணியிருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அவருடைய காவியங்களை சொல்லி கிரந்தங்களை சொல்லி அவருடையதான குணங்களை எல்லாம் நன்னா சொல்லி அவருடையதான கீர்த்திய தன்னுடைய திருவாக்கு கொண்டாடணும், அதனால தான் உயர்ந்து நிற்கணுங்கிறதாக, அதனால தான் சிறந்து விளங்கணுங்கிறதாக ஏற்பட்டு கொண்டவர். அதனாலதான் இந்த கிரந்தத்துக்கு உபோத்காத்தத்தை அதை புஸ்தகமா போட்டா அதுக்கு உபோத்காத்தத்தை உத்தமூர் சுவாமி காண்பிக்கிறார். அந்த உத்தமூர் சுவாமி அயம் ஹியூஷ் பாக்க குலாபிஜாத்தா ஸ்ரீராஜ கோபால உதீர்ண பக்தி உழைப்பு ஆக்கம் துவயமே ததஸ்மின் ஏதத் கிருத்தம் ஸ்தோத்திரம் இதம் விசிஷ்டம். உஷப்பாக்கத்தைச் சேர்ந்தவனான இவர் பண்ணியிருக்கக்கூடியதான இந்த கிரந்தத்துல அவருடைய உழைப்பு ஆக்கம் இது ரெண்டும் நன்னா தெரியறது அப்படின்னு அந்த கிரந்தத்தினுடையதான ஒரு பிரசம்சா பூர்வகமா உத்தமூர் சுவாமி அவர் பெரிய ராசிக்கம் கொண்டவர். நன்னா கிரந்தங்களை எல்லாம், அதாவது ஸ்வதாக காவியாதிகளை எல்லாம் நிர்மாணம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டதான அந்த சுவாமி அவர் அதுல உபோத்காத்தத்துல சாதிச்சிருக்கார். இந்த சுவாமியினுடையதான ஆச்சாரிய பக்தி அது நேர பார்த்தவாளுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இந்த சுவாமி தான் மதுராந்தகத்துல எழுதி ஏதோ ஒரு சத்தாக தன்னுடையதான ஒரு பாத்திரமாக ஆனோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த மதுராந்தகம் பாட்டசாலையும் அதை எல்லா விதத்திலேயும் திறம்பட நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடியதான அந்த 43 பட்டம் அழகிய சிங்கர் அந்த நாள்ல மதுராந்தகத்துக்கு எல்லாமுமாக எழுந்தருளி இருந்திருக்கக்கூடிய அந்த பாட்டசாலையினுடையதான அத்தியாபகாளா எழுந்தருளி இருந்து லோக விக்கியாத்தாளா இருந்திருக்கக்கூடியதான மேல்பாக்கம் சுவாமி, அதே மாதிரி வில்லிவலம் பெரிய சுவாமி, அந்த அவர்களை பத்தி ஒரு கண்ணுல ஜலம் இல்லாமல் தழுதழுக்காத குரல் இல்லாமல் நம்ம சுவாமியால உழப்பாக்கம் சுவாமியால சொல்லவே சாதிக்கவே முடியாது. அப்படி அத்தியந்தமானதான பக்திசீலர். அவர் தனக்கு பெரிய பாக்கியம்னு எதை சொல்லிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அப்படின்னா, அந்த நாள்ல மதுராந்தகத்துல ஒரு குளத்துல சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு போனா ஒரு பக்கத்துல கருடபுரம் சின்ன சுவாமி எழுதியிருப்பார், ஒரு பக்கம் மதுராந்த இது மேல்பாக்கம் சுவாமி எழுதியிருப்பார், அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து எழுந்தருளியாச்சுனாக்க மதுராந்தகம் சுவாமி எழுதியிருப்பார். அன்னைக்கு இருந்ததான மதுராந்தகம் விலட்சணமானதாக ரொம்ப அற்புதமா விசேஷமா எழுந்தது, அவாளினுடையதான ஆச்சாரங்களை எல்லாம் வெறுமை பார்த்து பார்த்தே நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம் அப்படின்னு ரொம்ப அதை பெருமையா சொல்லிக்கிறது வழக்கம். அவர்களினுடையதான அந்த செயல்பாடுகளை பார்த்து தாங்கள் சூக்மாச்சாரங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம் அப்படிங்கறதாக சொல்றது. அவர் வந்து பால்யேன திஷ்டாசே அப்படிங்கறதுக்கு ஒரு பெரும் உதாரணமாக இருந்தார். என்ன வேதாந்த ஞானம், வேத ஞானம், வேதாந்த ஞானம் இருந்திருக்க கூடியது. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு குழந்தை மாதிரியாக எப்பொழுதுமே தன்னுடையதான மகாத்மியத்தை கொஞ்சம் கூட வெளியில காண்பித்துக் கொள்ளாமல் இருந்திருக்க கூடியதான சுவாமியா இருந்தார். அவர்கிட்ட சில விலட்சணமானதான தன்மைகள் உண்டு. அதாவது அவர் மகா ரசிகர், அது எப்பொழுதுமே சிரிக்க சிரிக்க குழந்தைகள்லேருந்து பெரியவா யாரா இருந்தாலுமே கூட ரொம்பவும் சிரிக்க அதனுடையதான அந்த பதங்கள்ல விளையாடி பேசுறதுங்கிறதெல்லாம், ஸ்லேஷையில பேசுறதுங்கிறதெல்லாம், தன்னுடைய பஞ்சாங்கத்துல வருஷா வருஷம் கிடைக்கக்கூடிய பஞ்சாங்கம் இருப்பாருக்கும், அந்த பஞ்சாங்கத்துல நைத்ருவான்வய கோத்திரசியங்கிறதாக ஆரம்பித்து ஒரு ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிற வழக்கம். ஒவ்வொரு வருஷ பஞ்சாங்கத்திலையும் அவர் எழுதி வச்சிருந்ததுல பஞ்சாங்கத்துல ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிறதான வழக்கம். நித்தியமாக காத்தால வேளையில சந்தியாபந்தனம் ஆன உடனே நித்தியமா தவறவே தவறாமல் பெருமாள் சன்னதியில ஒரு அபிகமனமா வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அன்றைய தினம் எல்லா விதத்திலேயும் நல்ல நாளாக ஆகணுமேங்கிறதாக அவர் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி அவருக்கு பிரம்ம யஜ்யம் கர்மாவா விட்டு போயிடுத்து. ஆனால் அது விட்டு போயிடுத்துன்னா கூட நித்தியம் ஒரு பிரச்சனத்தை பிரம்ம யஜ்யமாக, அதாவது பிரம்ம யஜ்ய ஸ்தானத்துல சொல்லுவார். ஆனா அதை வந்து எப்ப அவகாசம் இருக்கோ அதை சொல்ற வழக்கம். சில சமயம் மத்தியான வேளையில கூட சொல்லுவார், ஒரு பிரச்சனத்தை நித்தியமாக நாம் அத்தியாயனம் பண்ணிருக்கக்கூடிய எப்பொழுதுமே சாய்க்கிற வழக்கம். வேதத்தை அத்தியனம் பண்ணி மறக்கிறத காட்டிலும் அத்தியனம் பண்ணாமையே இருந்துடலாம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதனால பிரம்ம யஜ்ய ஸ்தானத்துல ஒரு பிரச்சனத்தை நித்தியமாக சொல்லிட்டு இருந்தார் அவர். புக்வா சதபதம் ரஜேத்துங்கிறதாக சொல்லிட்டு நித்தியம், அதுவும் விசேஷத்தா ராத்திரி வேளையில சாப்பிட்ட உடனே ஒரு 100 அடி வெறுமை அப்படி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எழுந்துருள்றதான வழக்கம். அவர் உடம்ப நல்லா பரிபாலன் சைக்கிள்ல ரொம்ப தூரம் போயிட்டு இருந்த ஸ்கூல் வரைக்கும் கடைசி வரைக்கும், அந்த காரணத்தினால அவருக்கு உடம்பு கொஞ்சம் கூட பெருக்கவே பெருக்காத காரணத்தினால அவர் உட்கார்ந்து எழுந்துக்கிறது இல்லைனா சிரமமே பட்டதில்லை. கீழே கையை ஊனாமவே எழுந்துக்கிறதுங்கிறத ஒரு இதுவாகவே வச்சிருந்தார், விரதமாகவே வச்சிருந்தார். அவர் கடைசி பர்யந்தம், தன்னுடைய கடைசி நாள் பர்யந்தம் அந்த சம்ஸ்கிருத கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தார் அந்த மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயத்துல. அப்படிங்கறதுல அது என்னைக்கு பரமபதித்தாரோ அதற்கு முன்னாள் வரைக்கும் அவர் எழுந்தருளினார். அனுஷ்டானத்தை கொஞ்சம் கூட அவர் விட்டதே கிடையாது. அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதும், யாராவது வேத பாராயணம்னா அது எந்த சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் வேத பாராயணம் அப்படின்னா உடனே எழுந்தருளி விடுவார். அதே மாதிரி உபன்யாசத்துக்கு யாராவது கூப்பிட்டான்னா கூட அவசியமா எழுந்தருள்வார். அதெல்லாம் பிரதானமாக தன்னுடையதான சாமாஜிகமானதான கைங்கரியம் உபன்யாசம்ங்கிறதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஏதோ நாம சொல்லி 4 பேர் கேட்டு அதனால ஒரு சின்ன வாக்கியம் யாருக்கு எதனால மனசு திருந்தும்னு தெரியாது, நம்ம கொண்டு பெருமாள் இதை பண்றானோ என்னமோன்னு அவசியமா எழுந்தருள்றதான வழக்கம் விட்டு கொடுக்கறது இல்லை. எந்த உபன்யாசத்தையும் கூப்பிட்டாருன்னா அவசியமாக போவார். அதே மாதிரி கொஞ்சம் கூட சூக்மாச்சாரங்கள்ல ரொம்பவும் பரிநிஷ்டிதமானதான ஞானம் கொண்டவர். யாராவது தீட்டுக்கிட்டெல்லாம் கேட்டுட்டு வந்து கேட்டான்னா அதெல்லாம் ஏதோ சொல்லுவார். சொல்லிட்டு இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது ஒரு சுவாமி இருந்தாருன்னா அவளை காண்பிச்சு அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போங்கன்னு சொல்வார். கொஞ்சம் கூட தான்கிறதான சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டதான ஒரு அத்தியந்தமானதான விசிஷ்டமானதான குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருந்தவர் அந்த சுவாமி. அந்த சுவாமியினுடையதான விஷயத்துல இன்னைக்கு யார் யாரெல்லாம் சம்ஸ்கிருதம் இந்த மதராஸ் பிராந்தத்துல சம்ஸ்கிருத பாத்தியார்களா இருக்காளோ, சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்காளோ, அவ எல்லாரும் நேரடியாகவோ இல்ல ஒரு பிரசிஷியாளுங்கிறதான முறையிலேயோ சுவாமியினுடையதான சிஷியாளாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவருடைய பிரசிஷ்ய கோஷ்டியில இருக்கக்கூடியவர் ஒருத்தர் அனுகிரகிச்சிருக்கக்கூடியதான ஸ்லோகம், ஆச்சாரியாகிரேசரம் தம் சரள சுப குணம் வேத மார்க்கே சரந்தம் வித்யாதானேதி ரத்தம் விமலமதியுதம் வீததம்பம் வரேண்யம் ஸ்வாசாரே தத்த திருஷ்டிம் குலபதி பிருதாலங்கிருதம் ராமபக்தம் வந்தே மூர்த்தனாய தேஷ்டம் குருவரமனகம் ராஜகோபால சூரிம் என்று அவருடையதான மொத்த விஷயங்களையும் சங்கிரகணம் பண்ற மாதிரியான ஒரு அத்தியுதமானதான ஸ்லோகம் அவருடையதான சிஷ்ய கோஷ்டியில வந்தவாளாகவே அனுகிரகிக்கப்பட்டிருப்பது. அந்த சுவாமி ஒரு சித்திரை சித்திரையில மதுரகவியினுடையதான திருநக்ஷத்திர தினத்தில் அவதாரம், ஒரு கார்த்திகை ரோஹிணி அமலநாதிபிரான் அனுகிரகித்திருக்கக்கூடியதான பான திருப்பானாழ்வாரனுடையதான திருநக்ஷத்திர தினத்தன்றுக்கு அவருக்கு சுவாமியினுடையதான பரமபதம் எள்ளியாச்சு. இப்படி எல்லா விதத்திலேயும் ரங்கநாதனினுடையதான பாதாதி கேசங்களையே நினைத்துக் கொண்டு நித்தியமா ராத்திரி அதை சொல்லிட்டு தான் படுக்கிறதுக்கு செல்லக்கூடியதான அந்த சுவாமி அந்த அமலநாதிபிரானினுடையதான கிரந்தகர்த்தாவினுடையதான தினத்துல நிர்யாணம் ஆச்சு 2005 85 திருநக்ஷத்திரம் சபலமா நிறைய பேருக்கு சம்ஸ்கிருதத்தை சொல்லி நிறைய பேரை நல்ல சன்மார்க்கத்துல எப்படியோ லௌகிக்கமா இருக்கக்கூடியவாளை பல பேரை சன்மார்க்கத்துல இழுத்து வந்திருக்கக்கூடியதான கைங்கரியத்தை பண்ணவர் அந்த சுவாமி. வித்யாலயம் விநிர்மீய விசேஷ ஜானதானதாக விஹிதாமர சத்வாணி பிரச்சாராயாஸ்து மங்களம். அப்படி அவருடையதான அந்த வித்யாலயத்தை பற்றியும் சர்வகோச்சரதாம் கிருத்வா ருத்திமத் சாம்ஸ்கிருதீம் ஸ்ரீயம் கிருத்த சாமாஜிகா அத்தியந்த ஹிதாயாஸ்து சுமங்களம்னு அவர் விஷயத்துல மங்களத்தை பாடி அந்த சுவாமி நைத்ருவான்வய வாரா ஷிராகா சந்திரோஜ்வலாயதே ஸ்ரீமதே ராஜகோபால தேசிகாயாஸ்து மங்களம் என்றதாக அந்த சுவாமியினுடையதான விஷயத்துல மங்களங்களையும் அவள் சிஷ்யாலே அனுகிரகிக்கக்கூடிய அளவுக்கு சிஷ்யர்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கக்கூடியவர். பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் இந்த கைங்கரியத்தை பண்ணின்றிருந்தவர் குணவான். அவளை பத்தியெல்லாம் நினைத்து பார்த்தாலே நம்மளுக்கு நல்ல குணங்கள் வந்து சேரும். அப்படிப்பட்டதான அந்த சுவாமியினுடையதான திருவடி வாரத்தில் அடியவங்களினுடையதான இந்த தன்யவாத இந்த பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி உத்கிருஷ்டமாக இருந்திருக்கக்கூடியவாளெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு எல்லா விதமான பாபங்களும் அகலும். அப்படிப்பட்டதான அந்த சுவாமியினுடையதான திருநக்ஷத்திர தினத்துல ஏதோ இந்த சில விஷயங்களை சொல்லி வாக்க அடியனுடைய வாக்க புண்ணியமாக ஆக்கிக் கொண்டு நிறுத்திக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீ ராஜகோபாலார்ய மகா தேசிகாய நமஹா.